வண்ணமே ஓடு சொன்னமே நடை அண்ணாமே கிடை பின்னமே பெயர் வந்த பூக பாரபந்தியே ஆதி விரூப கூடல் உரைக்கும் வார்த்தையை கேளாசி விந்தியே அங்கஜவே போல உருவம் ஐந்து வயதான பருவம் தன்னிலனது சீருமலை உன் அங்கஜவே போல உருவம் பெற்ற அன்று வந்து நயந்து மாலையில் நின்றழிந்து மயங்கவே புனர் பெற்ற அன்று வந்து நயந்து மாலையில் நெஞ்சழிந்து மயங்கவே புனர் வேலவனையே நினைவு கொண்டே மதி மருந்தே ஆறுதில்லை என்ன வினையே சென்று கூல மேவிய வாசன் இனிய தூதி செய்திடோ அண்ணாமலை தாசன் சென்னி கூட பேவிய வாசன் இனிய தூதி அனுதினமோ செய்திடோ அண்ணாமலை தாசன் பாடும் சிந்து மீது மிகுந்த நேசம் கொண்ட சீல குகன் சரோரும் சிந்து மீது மிகுந்த நேசமும் கொண்ட சீல குகன் சரோரும் திவ்விய பூகங்களாருமே கண்களில் கண்டால் அன்பதுக்கெல்லாம் தேவையின்ப வெள்ளமூருமே